தொடுவானுமாய் பக்கமாகிறாய். தொடும் போதிலே தொலைவாகிறாய். தொடுவானம் தொழுகின்ற நேரம் தொலைவினில் போகும், ஆன தொலைந்துமே போகும். வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் குடிது. உன்னை நீங்கிய உயிர் கரைகிறே வான் நீலத்து என்னை புதைக்கிறே. வலி என்றால் காதலின் இதயத்திலே தீ பிடித்து கனவெல்லாம் கருகியதே. நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன. நீரினை தேடும் வேறினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே. கண்கள் ரெண்டும் மூடும் போது நூறு வண்ணம் தோன்றுதே. மீண்டும் சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ.